ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇ ಸರ್ವ ವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಸರಾಸರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚತುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀ ವಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾಕುಂಡೇಂದು ಶಂಖಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾ ಭಾಸಮಾನಾ ಸಮಾನ ಸಾಮೇವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾಂ ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ಯಿಬಂತ ತಂ ರಾಮ ಚರಿತಾಮೃತಸಾಗರಂ ಅದೃಪ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪತೀಕೃತವಾರೀಶಂ ಅಶಕೀಕೃತರಾಕ್ಷಸಂ ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ ಆಂಜನೇಯಮದಿ ಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರು ಮೂಲವಾಚಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾಯು ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಕಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮಧೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಕಮಾಸನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ ವಾಮೇ ಭೂಮಿ ಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ಸು ಮಿತ್ರಾಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಲಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋಜಾಂ ಭವಾನ್ ಮಧ್ಯೇ ನೀಲಸರೋಜ ಕೋಮಲರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಲಂ ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರದಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾಂ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿ ಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ ವಾಲ್ಮೀಕೆ ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾಥಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂ ಗತಿಂ ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. நம்ம நேத்துக்கு மாயாவியாக வந்து அந்த சீதா பிராட்டியை தூக்கிண்டு போனான். மேலும் ஜடாயுசு அப்படிங்கிற அந்த கழுகையும் வெட்டிவிட்டு ஸ்ரீராமருடைய மனைவியான சீதா பிராட்டியை எடுத்துட்டு போனார் அப்படின்னு வர பார்த்தோம். மேற்கொண்டு என்னாச்சு அப்படின்னா, ராகவன் மைத்திரியை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதும், அது மட்டும் அல்லாமல் ருத்ரஞ்ச நிஹதம் திருஷ்டுவான், அந்த கழுகு பிராணனை விடும்படியாக பார்த்ததுனால சோக சந்தப்த ஆகுலேந்திரிய விலலாப. சோக சந்தப்த, சோகத்தால துக்கத்தினால தபிக்க கூடினவராக ஆயிட்டார் ராமர். அதுவும் ஆகுலேந்திரிய, இந்திரியங்கள் தளர்ந்தவராக. நம்ம ஜிதேந்திரியா என்று ராமரை சொல்லியிருந்தோம். ஆனா சீதாவை குட்டிண்டு போனா அதை விட துக்கம் என்னன்னா, நம்மளுக்காக ஒரு கழுகு பிராணனை விடுறதே அப்படின்னு பார்த்ததும் இந்திரியங்கள் தளர்ந்தவராக ரொம்ப துக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றார். ததஸ்தேனைவ சோகேன ருத்ரம் தக்த்வா ஜடாயுஷம். அப்போ அப்போ அந்த சோகத்தோட கூடின அந்த பகவான் ராமர் ஜடாயுசு அப்படிங்கிற அந்த கழுகை தகனம் பண்றா. காட்டுல சீதையை தேடிண்டு போறார். அப்படி தேடி தேடி போறார். அந்த சமயம் கோர தர்சனம் விக்ருதம் கபந்தம் நாம ராட்சசம் சந்த தர்சஹ. விக்ருத ரூபமா இருக்கக்கூடியதும் பாக்கிறதுக்கு ரொம்ப பயங்கரமா கோர தர்சனம் பயங்கரமா இருக்கக்கூடியதுமான ஒரு ராட்சசரை பார்த்தார். ராட்சசனுடைய பேர் என்ன? கபந்தன் அப்படிங்கிற ஒரு ராட்சசனை பார்த்தாராம் பகவான் ராமர். மகாபாகு தம் நிகத்திய ததாக. அந்த மகாபாகு அவனுக்கு அந்த கபந்தன் அப்படிங்கிற ராட்சசனுக்கு பெரிய கை இருந்துதான். அப்பேற்பட்ட அந்த ராட்சசனை நிகத்திய வதம் பண்ணிவிட்டு அவரை தகனம் பண்ற. அப்போ அந்த சமயமே அவர் அந்த கபந்தன் அப்படிங்கிறவர் சொர்க்கத்தை அடையாளர். ஏன்னா சாட்சாத் பிரம்மம் தானே ராமர். அந்த ராமர் வந்து ராமருடைய கையால வதம் ஆயிட்டு இருந்தால சுவர்க்கத்தை அடையாளர். ஆனா அதுக்கு முன்னாடி என்னாச்சா? கதையாமாச சபரீம் தர்மச்சாரிணீம் ஸ்ரவணீம் தர்ம நிபுணாம் அபிகச்சேதி ராகவம். அந்த சமயத்துல அந்த ஜீவன் ஆகாயத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு ராமர்கிட்ட சொல்றான், தர்மபூர்ணமா இருக்கக்கூடியவளும் தர்மத்தை தெரிந்தவளும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவளுமான மேலும் ஸ்ரவணீம் சந்நியாசினியும் ஆகக்கூடிய சபரியும் அபிகச்ச சபரியை போய் பாருங்கோள் அப்படின்னு அந்த ராகவன்ட ராமர்கிட்ட தெரிவித்தார். சோபியகச்சன் மகாதேஜாஹ சபரீம் சத்ருசூதனஹ சபர்யா பூஜித சம்யக் கிராமோ தசரதாத்மஜஹ. மகா தேஜஸ்வியும் சத்ருமர்தனுமான அந்த ராமர் சபரியை போய் பார்த்தாலாம். பார்த்தப்போ அந்த தசரத புத்திரனான ஸ்ரீராமர் பார்த்ததும் சபரிக்கு மனம் குளிர்ந்து என்னெல்லாம் பூஜை பண்ணணுமோ சம்யக் பூஜிதா யதா யோக்கியமா பூஜை பண்ணினார். பம்பாதீரே ஹனுமதா சங்கதோ வானரேணஹ. பம்பா தீரத்துல, பம்பா அப்படிங்கறது நதி, பம்பா நதி தீரத்துல ஹனுமான் அப்படிங்கிற வானரனை ராமர் அடைஞ்சார். அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமான வார்த்தைக்காக ஹா அப்படின்னு சேர்த்திருக்கார் வால்மீகி. ஹனுமத்வதனாச்சைவ சுக்ரீவேன சமாகதஹ. ஹனுமானுடைய வார்த்தையினால சுக்ரீவன்கிட்ட போய் சக்கியம் ஏற்படுத்திக்கிறார். சுக்ரீவாய தத்சர்வம் சம்சத்ராமோ மகாபலஹ. மகாபலசாலியான ஸ்ரீராமர் தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் பூரா யதாவிருத்தம், அந்த விற்த்தாந்தங்கள் பூரா சீதையுடைய விஷயங்கள் எல்லாம் சுக்ரீவன் சொல்லி கொடுத்தார். சுக்ரீவஷ்சாபி தத்சர்வம் ஸ்ருத்வா ராமஸ்ய வானரஹ சகார சக்யம் ராமேண ப்ரீதச்சைவாக்னி சாட்சிதம். சுக்ரீவன் அப்படிங்கிற அந்த வானரன் இருக்காரே, அவர் ஸ்ரீ ராமர் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு திருப்தி அடைஞ்சவனா உடனே ஏவ ராமேன அக்னி சாட்சிகம் சக்கியம் சக்கார. அக்னி சாட்சியாக ஸ்ரீராமர் கூட சக்கியத்தை பண்ணிண்டார், சக்கியம் பண்ணிண்டார், ஃப்ரெண்ட்ஸ் ஆனார்கள். ததோ வானர ராஜேன வைரானு கதனம் பிரதீம் ராமாயாவேதி தம் சர்வம் பிரணயா துக்கிதேனச. அப்போ ரொம்ப துக்கம் கொண்ட வானர ராஜா அல்லவோ இந்த சுக்ரீவன். அந்த சமயத்துல வாலியை பத்தி சொல்றா, வைரானுகதனம். தனக்கும் வாலிக்கும் உண்டான சண்டை வைரத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஸ்ரீராமர்கிட்ட நம்பிக்கையோட பிரணயாத் ஆவேதிதம், ரொம்ப பிரணயத்தோட நம்பிக்கையோட ராமர்கிட்ட சொன்னா நம்மளுக்கு ஒரு திருப்பம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சுக்ரீவர் ராமர்கிட்ட தன்னுடைய கதையெல்லாம் சொல்றாங்க. பிரதிஜாத்தம் ராமேண சதா வாலிவதம் பிரதி வாலிநஷ்டபலம் தத்ர கதயாமாச வானர. அந்த சந்தர்ப்பத்துல வானரர் அந்த வாலியோடைய சக்தியை பத்தி எல்லாம் ரொம்ப விஸ்தாரமா சொல்றார் சுக்ரீவர். அப்ப ஸ்ரீராமர் சொல்றார், நான் வாலியை வதம் பண்றேன் என்று பிரதிஜாத்தம் பிரதிஜை பண்ணினாராம். சுக்ரீவனுக்கும் என்னதான் இருந்தாலும் அவர் வானரர், ஸ்ரீராமருடைய சக்தியை பத்தி தெரியாதே அவருக்கு. அப்ப கொஞ்சம் சந்தேகம் இருந்தான். ஏன்னா வாலியுடைய வீரியம் இவருக்கு நன்னாவே தெரியும் எப்படிப்பட்டவர் அப்படின்னு எல்லாம். ஆனா ராமருடைய வீரியம் தெரியாததுனால சந்தேகம் ஏற்பட சங்கிதா ஆசீத்து, சந்தேகம் ஏற்பட்டுதான். அப்போ சுக்ரீவனுடைய இந்த ஸ்திதியை ராமருக்கு தெரிஞ்சு கொடுத்து. அப்ப இவருக்கு இந்த நம்பிக்கை வருத்தறதுக்காக அந்த சுக்ரீவர் சொன்னாராம், வாலி எப்பேற்பட்டவர் தெரியுமா, துந்துபி அப்படிங்கிற பெரிய அசுரன் இருந்தான், அவனை அவனுடைய பெரிய மலையாட்டமா இருக்கும், அப்பேற்பட்ட பெரிய அசுரனை வதம் பண்ணி இதான் இங்க போட்டிருக்க இந்த எள்ளு கஷ்ணம் பார்த்தையோ, இதெல்லாம் இதுதான் வாலியுடைய பலம் அப்படின்னு சொல்லி காட்டி கொடுக்கிறார் சுக்ரீவர். ராமரோ அதை பார்த்தார், போராளியான அதுவும் மகாபாகு அல்லவோ ராமர். அந்த ராமர் பார்த்தப்போ இது எள்ளு கூட்டமா இருக்கு, எள்ளோட கூட்டமா இருக்கு, மலையாட்டமா இருக்கு, நன்னா பார்த்துட்டு ஒரு ஸ்மைத்வா சிரிச்சுட்டு மந்தஹாசத்தோட தன்னுடைய பாதாங்குஷ்டேன சம்பூர்ணம் தச யோஜனம் உச்சிக்ஷேபம், காலுடைய இந்த பெருவிரல் இருக்கே அந்த பெருவிரல்ல ஒரு சும்மா ஒரு தட்டு தட்டினாராம், அது தச யோஜனம், பத்து யோஜனைக்கு போய் அத்தையும் தூரம் தாண்டி போய் விழுந்துதான், எரிஞ்சுது, அங்க போய் எரிஞ்சு விழுந்துது. விபேதஜ புனஸ்தாலான் சத்தை கேல மகேஷுனா கிரிம்ரசாதலம் ஜெய்வ ஜன என்கிரத்தையும் ததா. அது மட்டுமல்ல, ஏழு பர்வதங்களையும் மராமரங்களையும் அதோலோகத்தையும் எல்லாருக்கும் நம்பிக்கை வரும்படியாக ஒரே ஒரு பானத்தால ஏகேல மகேஷுனா ததா விபேத, ஒரே ஒரு பானத்தினால அந்த ஒரே சமயத்துல எல்லா மரங்களையும் கிளர்ந்து காட்டி கொடுத்தாராம் எல்லாரையும் நம்பும் வைக்கும்படியாக. அதுலேந்து ததப்ரீதமனாஸ்தேன விஸ்வஸ்த மகாகபிஹி, அதுலேந்து அந்த காரணத்தால நம்பிக்கை ஏற்பட்டு கொடுத்தான். சந்தோஷவானான அந்த மகாவானரர் சுக்ரீவர் வந்து அவன் ஸ்ரீராமர்கிட்ட அப்பவே ராமரையும் கூட்டிட்டு கிஷ்கிந்தா அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பெரிய குகையில போனாராம். ததோ கர்ஜத்தரவரஹ சுக்ரீவோ ஹேமபிங்களஹ தேனநாதேன மகதா நிர்ஜகாம ஹரீஸ்வரஹ. அங்கேந்து வானர வீரனும் ஹேமபிங்களஹ ஸ்வர்ணாட்டமா தங்கமாட்டமா மஞ்சனரம் இருக்கக்கூடியவனுமான சுக்ரீவன் ஒரு அகர்ஜயத்து கர்ஜனை பண்றான், கத்துறான். அந்த சத்தம் கேட்டுட்டு அந்த வானராதிபனான வாலி, என்ன சத்தம் இது அப்படின்னு வெளியில வரேன்னு சொல்லி வெளியில வர புறப்பட்டார். அப்போ அந்த சமயம் தாரை தடுக்கிறா, தன்னுடைய மனைவியான தாரை, நீங்க போகாதீங்கோ, அவன் ஒரு கர்ஜனை பண்றான்னா சும்மா பண்ண மாட்டான், ஏதோ ஒரு நல்ல சகுனம் காண மாட்டேங்கிறது, போகாதீங்கோன்னு சொன்னப்போ அவர் என்ன பண்றா, ததா தாராம் அனுமான்ய சம்மதம் வாங்கிக்கிறா, அப்படியெல்லாம் இல்லை, அவன் கூப்பிடுறான்னா நான் போய்தான் ஆகணும், இவ்வளவு கர்வம் படாது அப்படின்னு சொல்லி தாரைய சமாதானம் பண்ணி சுக்ரீவன் கிட்ட நேர போய் யுத்தம் பண்றதுக்கு வண்டி போறார். அந்த சமயம் ராகவஹா தத்ர ஏனம் ஏகேன ஷரேண சஞ்சகான, ஸ்ரீ ராகவர் ராமர் வந்து அந்த கட்டத்துல இந்த வாலியை ஒரே ஒரு பாணத்தால நிஜகான வதம் பண்ணி விட்டார். தத சுக்ரீவ வதனா ஹத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதையது. ஸ்ரீ ராகவர் சுக்ரீவருடைய ரிக்வெஸ்ட் படி, அவருடைய வார்த்தைக்கு படி வாலியை வதம் பண்ணிவிட்டார். அதுக்கப்புறம் அவனுடைய அந்த ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கே, ராஜாவா நீயே இருந்துடு அப்படின்னு சுக்ரீவருக்கே பட்டம் கட்டி கொடுக்கிறார். சஜ சர்வான் சமானிய வானரர்ஷப திஷ பிரஸ்தாபயாமாச திதிருக்ஷு ஜனகாத்மஜாம். வானர சிரேஷ்டனான அந்த சுக்ரீவன் எல்லா வானரர்களையும் கூப்பிட்டு ஓரோ திக்குக்கு ஓரோ திசைக்கு நீங்க இந்த பக்கம் போங்கோ, நீங்க அந்த பக்கம் போங்கோ அப்படின்னு அந்த வானராத்மஜன் சொல்லி அனுப்புறார்கள். எல்லாரையும் அனுப்பினார். அப்போ அப்படி வானரர்களை அனுப்பினாரே இல்லையோ, அதுல பலமானா இருக்கக்கூடிய ததோ ருத்ரஸ்ய வசனா சம்பாதே ஹனுமான் பலி, பலவானான ஹனுமான் அந்த கழுகன் அப்படி சம்பாதி அப்படிங்கிற கழுகனுடைய வார்த்தையை கேட்டு நூறு யோஜன சத யோஜன விஸ்தீர்ணம், நூறு யோஜன விஸ்தீர்ணம் உள்ள லவணார்ணவம் புப்ளுவேன், லவணம் அப்படிங்கிற அந்த சமுத்திரத்தை புப்ளுவே ஒரே ஒரு சாட்டத்துல கடந்தார், சாடி கடந்தார். தத்ர லிங்காம் சமாசாத்ய புரீம் ராவண பாலிதாம், ராவணனாக ஆண்டுண்டு வந்த கூடின லங்கை அப்படிங்கிற பட்டணத்துல போய் எத்தினாராம். அங்க அசோகவனிகாம் கதாம் தியாயந்தீம் சீதாந்ததர்ஷ, அசோகவனத்துல இருக்கக்கூடியவளும் ஸ்ரீராமனையே தியானம் பண்ணின்னு இருக்கக்கூடிய சீதையை பார்த்தார் ததர்ஷ நிவேதயித்வா விஜ்ஞானம் பிரவிருத்திம் ச நிவேத்ய ச சமாஸ்வாஸ்ய ச வைதேஹி மத்தயாவாச தோரணம். அதாவது நான் ராமரால அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தை காட்டி கொடுத்து வைதேகியை தைரியம் படுத்துறதுக்கு வேண்டி அங்க இருக்கக்கூடிய தோரணங்கள் எல்லாத்தையும் அடிச்சு பொட்டிக்கிறார். எல்லாத்தையும் பஞ்ச சேனாகிரகான் ஹத்வா சப்த மந்திரி சுதானபி, அஞ்சு சேனாதிபதிகளை ஏழு மந்திரிமாரை சூரமக்ஷம் ச நிஷ்பிஷ்ய, சூரனான அக்ஷகுமாரன் அக்ஷரையும் நிஷ்பிஷ்ய இல்லாம பண்ணி அந்த தன்னுடைய இல்லாம பண்ற சமூபாகமத்து கிரகணம் அந்த பந்தனத்தை கை கொண்டார். அவர் கட்டுண்டப்பட்டார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் என்னை ஏசாது, ஆனாலும் கட்டுண்டப்பட்டார். சூரனான அந்த மகாவானர பிரம்மாவுடைய வரத்தினால தனக்கு இந்த அஸ்திரத்திலிருந்து முக்தி அடையலாம் அப்படின்னு தெரிஞ்சும் தன் பந்தனம் கை கொண்டு ராட்சசர்களையெல்லாம் பொறுத்துண்டு மிதிலாராஜ புத்திரியான சீதாதேவி எங்க இருக்காள் அசோகவனம்லவா, அந்த அசோகவனம் வனம் மட்டும் மாத்தி வச்சு பாக்கி இருக்கக்கூட லங்கால இருக்கக்கூட எல்லா இடத்துலயும் லங்காம் புரியும் தக்வாச தனக்கு வச்சு அந்த தீய வச்சாலே வாழ்ல, அந்த தீய வச்சே அந்த லங்கையை தகிப்பிச்சுட்டார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அங்க ஸ்ரீ ராமருடைய ராமருக்கு இந்த விஷயம் சீதாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லண்டாமோ அதுக்கு வேண்டி அவர் ஒரு க்ஷணம் கூட லேட் பண்ணாம திருப்பி கிளம்புறாராம். சோபிகம்ய மகாத்மானம் கிருத்வா ராமம் பிரதக்ஷிணம் நியவேதயதமே ஆத்மா திருஷ்டா சீதேதி தத்வதஹம். புத்திசாலியா இருக்கக்கூடிய அமே ஆத்மா புத்தர் பலம் யசோதைரியம் அப்படின்னு சொல்றோம். புத்தி தான் தொடங்குறோம் ஆஞ்சநேயர் சொல்றதே. அப்பேற்பட்ட புத்திசாலியான அந்த ஹனுமான் மகாத்மாவான ஸ்ரீ ராமரை அடைஞ்சு பார்த்ததும் ஒரு பிரதக்ஷிணம் பண்றாராம். பிரதக்ஷிணம் கிருத்வா பிரதக்ஷிணம் பண்ணிட்டு என்ன முதல்ல தொடங்குறார், திருஷ்டா சீதே தீம் கண்டேன் சீதையை, சீதையை கண்டேன்னு சொல்லலாமே, ஏன் முதல்ல கண்டேன் என்று வைத்தார். இங்கேயும் திருஷ்டா சீதா பார்த்தேன் சீதையை, ஏன்னா ராமருடைய தாபம் தெரிஞ்சவராம் ஹனுமான். அப்பேற்பட்ட தாபம், அந்த தாபத்துக்கு இவருடைய மனசுல பார்த்தாரா இல்லையா, ஆஞ்சநேயர் பார்த்தாரா இல்லையா, யாராவது பார்த்தாரா இல்லையா சீதா தேவியா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்தது. அப்போ பார்த்தாரா இல்லையாங்கிறதுக்கு பார்த்தேன் அப்படின்னு கேட்டப்பவே பரமானந்தம் ஸ்ரீராமருக்கு. யார பார்த்தேன் அப்படின்னு சீதாதேவி அப்புறம் சொன்னாலும் போதும், பார்த்தேன் ஒரு அதாவது தாவம் கொண்டுருக்கிற அந்த அவ்வளோ அக்னி ஜுவலித்து எரிஞ்சுருக்கு அந்த சமயத்துல முதல்ல ஒரு ஜலம் விட்டா ஒரு ஆஸ்வாசம் இருக்குமே, ஒரு நிம்மதி இருக்குமே, அதேபடி அந்த ஹனுமான் திருஷ்டா சீதா கண்டேன் சீதையே என்று நடந்த விஷயத்தை பூரா ராமர்கிட்ட சொல்றார். அதுக்கப்புறம் சுக்ரீவரையும் கூட்டிண்டு அந்த பெரிய கடலை அந்த கடலுக்கு முன்னாடி அந்த கரையில நின்னார். ஆதித்ய சதிருஷமான பாணங்களால சமுத்திரத்தை ஒரு கலக்கு கலக்கினாராம். தர்ஷயாமா ததாத்மானம் சமுத்திர சரிதாம்பதி, நதிகளுடைய நாதனான சமுத்திர ராஜா நிஜரூபம் எடுத்துட்டு ராமருக்கு முன்னால பிரத்யட்சமா வந்து நிற்கிறார். சமுத்திர வச்சனம் சமுத்திரர் வந்து சொல்றார், இப்படி நீங்க சேத்து பந்தனம் பண்ணுங்கோ என்று சொல்றத அதை கேட்டு சேத்துவை கட்டினார். மேலும் தேனகத்வா புரீம் லங்காம் ஹத்வா ராவணமாகவே ராம சீதா அனுப்பிராப்பிய பராம் பிரீடாமுபாகமத்து. ஸ்ரீராமர் அந்த வழியா லங்கையை அடைஞ்சு போர்ல ஒரு யுத்தம் ஆகிறது, ஆகவே ராவணம் மகத்வா யுத்தத்துல ராவணனை வதம் பண்ணி சீதையை அடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வீட்டாம் உபாகமத்து லஜ்ஜையை லஜ்ஜித்தாராம் பகவான் ராமர். ஏன் அப்படின்னா தாமுவாச்ச ததோ ராமஹா பருஷம் ஜனசம்பதி சம்சதி அமிருஷ்யமானா சாவீதா விவேஷ ஜுவலனம் சதீம். அதாவது ராமர் ராஜா அல்லவா, என்னதான் இருந்தாலும் ஒரு ராஜாவுடைய கர்த்தவியம் என்னது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு நடக்கிறவரை ஜனங்களுடைய மனதை புரிஞ்சின்றவர் ராமர். அப்போ ஜனங்களுக்கு சீதாக்கு இன்னொரு காலத்துல மனசுக்கு கஷ்டம் ஏற்படப்படாது அப்படிங்கறதுனால ஒரு நாடகம் ஆடுறாங்களாம். அதனால அவளை பார்த்து ஜனசபை நிறைய இருக்கிற ஜனசம்சதி ஜனசபையில வைத்து ரொம்ப கொடுமையான பருஷம் ராமஹ உவாச்ச, ரொம்ப கொடுமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்றான். அந்த வார்த்தைகள் கேட்டு சதீ சா சீதா அமிருஷ்யமானா, பதிவிரத்தையான சதீ சா சீதாங்கிற பதிவிரத்தையான அந்த சீதா தேவிக்கு தாங்கிக்க முடியலை. அதனால என்ன பண்றா, ஜலனம் சதி அக்னியில ஜலனம் விவேஷ அக்னியில பிரவேசித்தாள். மேலும் ததோக்னிவசனாத் சீதாம் ஞாத்வா விகத கல்மஷாம் பபௌ ராமஸ்தம் பிரஹிருஷ்ட பூஜித சர்வதெய்வதை. அங்கேந்து அக்னி தேவதையே வந்து சீதை விகத கல்மஷாம் தோஷம் இல்லாதவளாக்கும், இவள் மேல இந்த தப்பும் இல்லை பதிவிரத்தைதான் அப்படின்னு தெரிஞ்சின்ற ஸ்ரீராமர் சந்தோஷத்தோட வாங்கின்ற சீதாதேவியை வைத்துண்டு சமஸ்த தேவர்களுக்கும் சந்தோஷம் ஏற்பட்டு சமஸ்த தேவர்களும் அவ ரெண்டு பேரையும் சீதா ராம சமேத்தரா இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை பூஜை பண்ணினார்கள். கர்மநாசேன மகதா த்ரைலோக்கியம் சசராசனம் சதேவர்ஷிகணம் துஷ்டம் ராகவஸ்ய மகாத்மனா மகாத்மாவான ஸ்ரீ ராகவன் அந்த பெரிய மகதா கர்மனா, பெரிய ஒரு கர்மா பண்ணினதுனால பெரிய ஒரு விஷயம் பண்ணதுனால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தேவர்ஷி கணங்கள் அடக்கம் எல்லாரும் உலகத்துல இருக்கக்கூடிய மூ உலகம் சரச்சராச்சரம் தேவர்ஷி கணம் எல்லா தேவர்ஷி கணங்கள் உள்பட மூணு உலகமும் சந்தோஷம் கொண்டார்கள். திரைலோக்கியம் துஷ்டம் மூணு உலகமும் சந்தோஷம் கொண்டார்கள். அபிஷிச்ச லங்காயாம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதகிருத்தியஸ்ததாராமோ விஜ்வர பிரமுதமோத. அப்போ ஸ்ரீராமர் விபீஷணனையே லங்காக்கு ராட்சசராஜாவாக பட்டம் கட்டி அபிஷேகம் பண்ணினார், அவருடைய சந்தோஷத்தையும் நிறைவேற்றினார். அப்படி எல்லாருக்கும் சந்தோஷம் ஏற்பட்டது. தேவதாபியோவரம் பிராப்ய சமுத்தாப்ய ச வானரான் அயோத்தியாம் பிரஸ்திதோ ராமஹா புஷ்பகேன சுஹ்ருத்வ்ருதஹ. ஸ்ரீராமர் தேவர்கள் சேர்ந்து என்ன தேவர்கள் வந்து நிக்கிறா ராமர்கிட்ட என்ன வரம் வேணா கேட்டுக்கோ அப்படின்னு சொன்னதும் ஒரு வரம் வாங்கினாராம். என்ன வரம் அப்படின்னா, எனக்காக உயிர் விற்றவர்களான நிறைய வானரர்கள் இருக்கு, அவளுக்கெல்லாம் திருப்பி உயிர் கொடுக்கணும் பிராணனை கொடுக்கணும் என்று சொல்லி எல்லா வானரர்களையும் ஜீவனை அவளுக்கெல்லாம் ஜீவன் கொடுத்து அவ எல்லாரும் திரும்பி எழுந்து வந்த அந்த ஒரு சந்தோஷ நிகழ்வுல ஒரு புஷ்பக விமானம் வரது, அதுக்கு மேல ஏறி அயோத்தியாவுக்கு புறப்பட்டார் ராமர். பரத்வாஜாசிரமம் கத்வா ராம சத்ய பராக்கிரம பரதஸ்யாந்திகம் ராமோ ஹனுமந்தம் வியசர்ஜயத். சத்ய பராக்கிரமனும் லோகாபிராமனுமான ஸ்ரீராமர் பரத்வாஜாசிரமத்துல போயிட்டு நீ ஹனுமானே சொல்லி அனுப்புறா, நீ போய் பரதனை போய் சொல்ல நான் ராமர் வரார் அப்படின்னு சொல்லு அப்படின்னு. ஏன்னா பரதன் சத்தியம் பண்ணியிருக்காரு, நீங்க வராம இது 14 வருஷம் கழிஞ்சு நீங்க வரலைன்னா என்னுடைய உயிரை விட்டுடுவேன் என்று சத்தியம் பண்ணியிருக்காரு, அந்த பரதனை போய் பார்த்து சொல்லுன்னு ஹனுமானையை சொல்லி அனுப்புறா. அதுக்கப்புறம் புனராக்கியாயிகாம் ஜல்பன் சுக்ரீவ சகிதத்ததா புஷ்பகம் தத் சமாருக்கிய நந்தி கிராமம் ஏயவுததா. அந்த சமயம் சுக்ரீவனையும் கூட்டிண்டு அந்த புஷ்பகத்துல புஷ்பக விமானத்துல ஏறி அப்போ பூர்வ விற்த்தாந்தம் எல்லாம் நடந்தது அப்படிங்கறத விஷயங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி சொல்லி லாஸ்ட்ல நந்தி கிராமம் நந்தி கிராமத்தை அடைந்தார் ராமர். மேலும் நந்தி கிராமே ஜடாங்கித்வா பிராத்ரபி சகிதோ நக. நந்தி கிராமத்துல பாவம் இல்லாதவனான அந்த ஸ்ரீராமர் தம்பிகள் கூட சேர்ந்து நந்தி கிராமத்துல தன்னுடைய ஜட்டாவுரியை எல்லாம் அழித்து சீதையை கூட வச்சுண்டு ராஜ்ய பரிபாலனத்துக்கு வேண்டி திருப்பி ராஜ்யத்தை எடுத்துண்டார். பிரஹிருஷ்டமுதிதோ லோக துஷ்ட புஷ்ட சுதார்மிக நிராமயோஹ்ய ரோகஸ்ய துர்பிக்ஷ பயவர்ஜித. எல்லாரும் ஜனங்கள் லோகஹா பிரஹிருஷ்டமுதிதா சொல்றா, லோகம் பூரா எல்லாரும் சந்தோஷம் ஆனந்த புலகிதம் ஆயிற்றார்கள். மேலும் துஷ்டஹா புஷ்டஹா சந்தோஷம் அடைஞ்சா போஷணம் புஷ்டகனம்னா புஷ்டி அடைஞ்சார்கள். நல்ல சுதார்மிகா சத்தர்மங்கள் நடந்தது. அதுவும் இல்லாம நிராமயா அரோகா, நிராமயா அப்படின்னா சரீரத்துக்கு வரக்கூடிய பீடைகள் அதெல்லாம் இல்லாம ஆச்சு, அரோகான மனசுக்கு வரக்கூடிய துக்கங்கள் எல்லாமே இல்லாம எடுத்து. துர்பிக்ஷ பயவர்ஜிதா அதாவது இல்லாம சாமத்தினால குறைவனால யாருக்கும் பயம் ஏற்படல, எல்லாமே நிறைஞ்சிருந்தது கண்டிப்பா நிறைஞ்சிருந்தது அப்படிங்கறதுக்கு ஹி அப்படின்னு உபயோகம் பண்ணிருக்கா. அடுத்ததோ ந புத்திர மரணம் கிஞ்சித் திரக்ஷந்தி புருஷா க்வசித். புருஷர்கள் எந்த திக்கிலையும் யாருக்குமே புத்திர மரணம் எல்லாம் காணவே முடியாது. புத்திரர்கள் மரணம் ஏற்பட்டார்கள் அப்படின்னு அந்த புத்திர துக்கம் எதுவுமே அங்க இல்லையாம். ஸ்திரீகள் யாருமே விதவைகள் ஆகலையாம். எல்லாரும் பதிவிரதைகளா இருந்தார்கள். தீனால பயம் இருக்கலை, ஜந்துக்களால பயம் இருக்கலை. ஜந்துக்கள் எல்லாம் ஜலத்துல முங்கி தன்னுடைய பிராணனை விடலை. வாயுனால பயம் இருக்கலை. இப்படி ஜுவரகிருத்தம்னா ஜுவரத்தினால பயம் இருக்கலை. ராமர் ஆட்சி பண்றது அங்க பசியினால எந்த கஷ்டமும் இருக்கலை. க்ஷுத்பயம் அப்படின்னு ததா தஸ்கர பயம் சென்ன, திருடர்களால பயம் இருக்கோ கேட்டா அதுவும் இருக்கலையாம். நகராணி ச ராஷ்டிராணி தனதானியுதானி, நகரங்கள் தேசங்கள் தனதானியங்கள் எல்லாம் நிரம்பி ஒரு கிருத யுகத்துல எப்படி இருக்குமோ அப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். நித்தியம் பிரமுதிதாக, நித்தியம் சந்தோஷமாக இருந்தார்கள். அஸ்வமேதசத்தைரிஷ்டுவா ததா பகு சுவர்ணகைஹி, அஸ்வமேதங்களை எல்லாம் பண்ணிட்டு நிறைய திரவியங்கள் எல்லாம் யஜ்ஞங்களுக்கு கொடுத்து, யஜ்ஞங்கள் பண்ணி யாகங்கள் பண்ணி பசுக்கள் அநேகம் கோடி கோட்டி யுதம், கோட்டி கணக்கில் பசுக்களை தானம் பண்ணி அசங்கேயம் தனம் பிராமணேபியா, இதெல்லாம் யாருக்கு பண்றானா நிறைய தனத்தை எல்லாம் பிராமணாளுக்கு விதரணம் பண்ணி மகாயசாகா கீர்த்தி மேலுக்கு மேலுக்கு மேலுக்கு மேல் ராமருக்கு வளர்ந்து வந்து பிரம்மலோகத்தை அடைய போகிறார். ராஜவம்சான் சதகுணான் ஸ்தாபயிஷ்யதி ராகவஹ சாதுர்வர்ணியம் ச லோகேஸ்மின் ஸ்வே ஸ்வே தர்மே நியோஷ்யதே. ஸ்ரீ ராகவன் ராஜவம்சங்களை 100 மடங்கு நிலநிறுத்தி ஸ்தாபயிஷ்யதி ஸ்தாபனம் பண்ணி இந்த லோகத்தை 4 ஜாதிக்கார் இருக்கா சாதுர்வர்ணக்கார், சாதுர்வர்ணத்தையும் அவாவா தர்மத்துல என்ன பண்ணணுமோ அந்த தர்மத்தை நிலைநாட்டுவார். தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானி ச ராமோ ராஜம் உபாதித்வா பிரம்மலோகம் பிரயாச்சதி. ஸ்ரீராமர் தசவர்ஷம் 10,000 லோகங்களுக்கு மேல 1,000 லோகங்களுக்கு ராஜ்யத்தை பரணம் பண்ணி, அதாவது 11 வருஷம் அப்படி ராஜ்யம் பாலனம் பண்ணி பிரம்ம லோகத்தை அடைவார் அப்படின்னு சொல்றார். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்டசம் இதம் தனியும் ராமருடைய சரித்திரத்தை சொல்லி நாரதர் சொல்றார். இதம் பவித்ரம், பவித்ரம் ரொம்ப சுத்தமான பவித்ரமான, பாப பாபக்னம் பாவத்தை போக்கக்கூடியனதான, மேலும் புண்ணியம் ச புண்ணியத்தை தரக்கூடியனதான, வேதைஹி சம்மிதம் வேதங்களுக்கு துல்லியமா இருக்கக்கூடியனதுமான இந்த ராமச்சரிதத்தை எப்படே சர்வ பாப்பைஹி பிரமுச்சதே, யார் ஒருவர் பாராயணம் பண்றாலோ அவளுக்கு சர்வ பாபங்கள்லேருந்தும் முக்தி அடைவார், இது சத்தியம் என்று சொல்றார். ஏததாக்கியான ஆயுஷ்யம் பட்டன் ராமாயணம் நரஹ ச புத்திர பௌத்திரஹ சகணஹ பிரேத்ய ஸ்வர்கே மஹீயதே. ஆயுஷ்யம் ஏதது, ஆயுஷை வளர்த்தக்கூடின, நம்மளுடைய ஆயுஷை வளர்த்தக்கூடின இந்த ராமாயணம் அப்படிங்கிற சரித்திரத்தை பாராயணம் பண்ணக்கூடிய மனுஷர் எப்படி இருப்பாளாம். புத்திர பௌத்திராதிகள் கூட பரிஜனங்கள் கூட சரீரம் போகிற வரைக்கும் பிராணன் போகிற வரைக்கும் எல்லாரும் கூட இருந்து, மேலும் போனதுக்கு அப்புறம் பிரேத்திய ஸ்வர்கே மகியதே, சரீர தியாகத்துக்கு அப்புறமும் ஸ்வர்க்கத்துல அவரை பூஜை பண்ணுவார். ஏன்னா ராமாயணம் பாராயணம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனிதன் ஸ்வர்க்கத்துல வந்தா அங்கேயும் பூஜை பண்ணும்படியான அந்த ஆதரவோட அவர் இருப்பார் சொல்ற. பட்டன் விஜோவா ரிஷபத்வமீயாது சத்ரியோ பூமி பதித்வமீயாது வணிஜன புண்ணிய பலத்வமீயாது ஜனச்சூத்ரோபி மகத்வமீயாது. பட்டன் த்விஜஹ, த்விஜஹனா பிராமணன், பிராமணர் இந்த ராமாயணத்தை பாராயணம் பண்றாருன்னா அவளுக்கு வாக் ரிஷபத்வம் வாக் சாமர்த்தியம் உண்டாகும், வார்த்தைகள் நல்லா வரும். க்ஷத்ரியா, க்ஷத்ரியராக்கும் இதை பாராயணம் ராமாயணம் பாராயணம் பண்றானா சக்கரவர்த்தித்வத்தை அடைவார்கள். பூமி பதித்வம் பூமியை ஆளக்கூடிய அந்த சக்தி கிடைக்கும். வணிஜனஹ வைஷ்யன் பிசினஸ் பண்ணக்கூடியவராக்கும் பண்றா அப்படின்னா அவளுக்கு புண்ணிய பலத்துவம் வியாபாரத்துல, அவளுக்கு வியாபாரத்துல ப்ராஃபிட் லாபம் கிடைக்குமா. அது மட்டுமல்ல சூத்ர ஜனஹாச்ச மகத்துவம் நீயாது, சூத்ரர்களாக்கும் ராமாயணம் படிக்கிறா அப்படின்னா அவ மேன்மையை மேலுக்கு மேலுக்கு மேலுக்கு மேல் அபிவிருத்தியை அடைவார்கள் என்று சொல்லி இந்த சங்கேபமான ராமாயணத்தை பூர்ணமா இந்த ஒரு 100 ஸ்லோகங்கள்ல ராமாயணம் பூரா கேட்டதனுடைய ஒரு அனுபவம் சந்தோஷம் இருக்கும். அது விஸ்தாரமா பண்ணக்கூடியதுதான் மேலுக்கு மேலுக்குண்டான அத்தியாயங்கள்ல பார்ப்போம். சமக்ஷேபமான ஒரு சமரைஞ்ச ஃபார்மா இருக்கக்கூடிய இந்த ராமாயணத்தை பூர்த்தி பண்றா இந்த 100 ஸ்லோகங்கள் முடித்து. இத்யாஸ்ய ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதி காவியம் பாலகாண்டே ஸ்ரீமத் ராமாயண கதா சங்க்ஷேபோ நாம பிரதம சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் 2வது சர்க்கம் அதுல என்ன சொல்றான்னா, பிரம்மாவுடைய பிரம்மா வந்து ராமாயணம் பண்ண இயற்று என்று அருள் பண்ணக்கூடிய அற்புதமான அத்தியாயம். நாரதஸ்ய து தத்வாக்கியம் ஸ்ருத்வா வாக்ய விசாரதஹ பூஜயாமாச தர்மாத்மா சஹ சிஷ்யோ மகாமுனிஹி. நாரத முனிவருடைய அந்த வார்த்தையை கேட்டு வாக்மியும் தர்மாத்மாவுமான அந்த மகா முனிவர் அப்படியே ஆகட்டும் என்று சிஷ்யர்களை கூட்டிட்டு போய் பூஜை பண்ணலாம் அப்படின்னு பூஜை பண்ணினார். அவர் யதாவத் பூஜி தத்தேன தேவர்ஷி நாரதஸ்ததா. அந்த தேவர்ஷி நாரதரை பூஜை பண்ணப்போ அந்த சமயம் நாரதர் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அனுமதி வாங்கிந்து ஆகாயத்தை அடைந்தார். சமூர்த்தம் கதேதஸ்மின் தேவலோகம் முனிஸ்ததா ஜகாமதம் சாதீரம் ஜாஹ்னவியாஸ்வவிதூரதா. அந்த சமயம் தேவலோகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த முனிவரும் இவ எல்லாருமே சேர்ந்து கங்கா பக்கத்துல போலாம் அப்படின்னு போறத தமசா நதி தீரத்துல எத்தினார்கள். அப்ப என்ன ஆச்சு, அந்த முனிவரும் தமசா நதி தீரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். முன்னாடி மாதிரி எல்லாம் அந்த தமசா நதி தீரத்தை பார்த்து அவருடைய மனம் கவர்றது. எவ்வளோ அழகா தீர்த்தம் அப்படியே ஜலம் ஒழுகின்னு இருக்கு. அதை பார்த்து தன்னுடைய சிஷ்யன்கிட்ட சொல்றார். என்ன சொன்னார், பரத்வாஜான்னு, பரத்வாஜம்னு அவருடைய சிஷ்யன் ஒருவனுடைய பெயர். அகர்தமிமம் இதம் தீர்த்தம் பரத்வாஜ திசாமய ரமணீயம் பிரசன்னாம்பு சமனுஷ்யமனோ யதா. பரத்வாஜா எப்படி சஜ்ஜனங்களுடைய மனசு எப்படி இருக்குமோ, சன் மனுஷ்யமனஹா சஜ்ஜனங்கள் நம்மள மாதிரி எப்படி நம்மளுடைய மனசெல்லாம் எப்படி சஜ்ஜனமா சௌக்கியமா இருக்குமோ எப்படி இருக்கும். அகர்தமம் பிரசன்னாம்பூம் கல்மஷம் மற்ற தோஷங்கள் எதுவும் இல்லாம தெளிஞ்சு இருக்குமே, அதே மாதிரி பிரசன்னாம்பு ரமணீயம் இதம் தீர்த்தம் நிஷாமய. அழகா தெளிஞ்ச ஜலம், அழகான மனோகரமா இருக்கக்கூடிய இந்த ஸ்நானம், இதம் தீர்த்தம் ஸ்நானம் பண்ணக்கூடிய இந்த தீர்த்தத்தை பாருப்பா அப்படின்னு சொல்றார் வால்மீகி மகர்ஷி அந்த பரத்வாஜர் அப்படிங்கிற சிஷ்யத்தை சொல்றார். நியஸ்யதாம் தல சத்தாதம் தீயதாம் வல்கலம் மம இதனேவாவகாஹிஷ்யே தமசா தீர்த்தமுத்தமம். பச்சாம் நீ ஜலபாத்திரத்தை கீழே வைத்துட்டு மறவரிய எனக்கு தான் இந்த சிரேஷ்டமான இந்த தமசா நதி தீர்த்தத்திலே நான் ஸ்நானம் பண்ணி விடுறேன். பொதுவா கங்கையில தான் ஸ்நானம் பண்ணுவார். இப்ப தமசா நதி தீர்த்தத்தை பார்த்ததும் இவருக்கு இன்னும் இன்னைக்கு ஆச்சரியமா மனசு கவர்ந்திருக்கு. இப்போ நான் இங்கேயே ஸ்நானம் பண்ணி விடுறேன்ப்பா, எனக்கு மறவரியதா அப்படின்னு சொல்றார். அந்த மகாத்மாவான வால்மீகி மகர்ஷி சொன்னதும் குருவுக்கு ரொம்ப அடங்கி ஒதுங்கினவனான பரத்வாஜர் அந்த முனிஸ்ரேஷ்டனுக்கு மறவுரியை கொடுத்தார். இந்திரியங்களை எல்லாம் வசப்படுத்திட்டு அந்த சிஷ்யனுடைய கையிலேருந்து அந்த மறவுரியை வாங்கி கட்டிட்டு அந்த விசாலமான அந்த வனத்தை அந்த காடை பார்த்து சந்தோஷமா அப்படியே பார்த்துட்டு உலாத்தின் இருந்தாராம். அப்போ என்னாச்சு, தஸ்யாபியாஷே து மிதுனம் சரந்தமனபாயினம் ததர்ஷ பகவான் தத்ர க்ரௌஞ்சயோஷ்சாருனிஸ்வரம். அந்த பகவான் அங்க பக்கத்துல ஒரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க கூட அனபாயினம் இணை தெரியாததான ரெண்டு கிளிக்குஞ்சுகளை க்ரௌஞ்ச பட்சிகளை பார்த்தாராம். ரெண்டு பேர் சௌக்கியமா அவ அன்பை பகிர்ந்து சௌக்கியமா இருக்கிறது பார்த்தா அதை பார்த்ததும் இவருக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சமயத்துல என்ன ஆகுறது, தஸ்மாத் துமிதுநாதேகம் புமாம்சம் பாப நிச்சய ஜகான வைர நிலையோ நிஷாதஸ்தஸ்ய பஷ்யதஹ. பாபம் பண்றதுக்கே இறங்கி புறப்பட்டவனும் வைர நிலையாக துஷ்டஸ்வபாவியமான ஒரு வேடுவன் இதை பார்த்துட்டு அதை லட்சியமாக்காம இவா ரெண்டு பேரும் சௌக்கியமா இணையோட இருக்கா அப்படின்னு பார்க்காம அதொன்னும் கண்ணுக்கு தெரியாம அந்த இணையில ஒரு ஆண் கிரௌஞ்சத்தை தன்னுடைய அன்புனால கொன்னுட்டான். கொன்னு அந்த ஆண் குஞ்சு வந்து கீழே விழுந்து விடுறது. பெண் கிரௌஞ்சம் பாக்குறது பார்த்து ரொம்ப துக்கப்படுறது. தம்சோனிதபரி தாங்கம் வேஷ்டமானம் மகீதலே பாரியா துணிக தந்திருஷ்வா ருராவ கருணாங்கினம் அந்த பெண் பட்சி இருக்கே அது கீழே விழுந்து ரத்தத்துல முங்கின்னு இருக்கிற தன்னுடைய கணவனை பார்த்து ரொம்ப துக்கத்தினால அழறுதான். கிரம் ருதாவ தயனீயமா கருணா முடியாம சங்கடம் பொறுக்க முடியாம அழறுது. இத பார்த்ததும் வீர்த்தாபதி நாதேன த்விஜேன சகஜாரினா தாம்ரசீர்ஷேன வத்தேன பத்ரினா சகிதேனவை. இப்படி ரெண்டு பேர் கணவன் மனைவியாக அந்த ரெண்டு கிரௌஞ்ச பட்சிகள் அன்போட இருக்கிறது பார்த்து இப்பதான் சந்தோஷப்பட்டுட்டேன். இப்ப திடீர்னு ஒரு வேடுவன் ஒருத்தனை வதம் கொலை பண்ணி கீழே போட்டு அந்த பெண் பட்சி அழறது பாக்குறது ரொம்ப முடியலை. என்ன ஒரு கஷ்டம் இப்படி பிரிச்சு விட்டானே. ஏன்னா பொதுவா இந்த வேடுவர்களுக்கெல்லாம் ஒரு தர்மம் உண்டு. இப்படி கர்ப்பிணியான பட்சிகளை வேட்டையாடப்படாது, இதே மாதிரி இணை சேர்ந்து இருக்கக்கூடிய பட்சிகளை பிரிச்சுண்டு வேட்டையாடப்படாது, இப்படி எல்லாம் தர்மங்கள் உண்டு. இதொன்னும் வகை வைக்காம இவன் பாட்டுக்கு ஒரு அம்ப எய்து ஒரு ஆண் பட்சியை வேட்டையாடிட்டானே இல்லையோ, அதை பார்த்து கோபம் வர்றது அந்த பிராமண சிரேஷ்டருக்கு. மனசு உருகிறது, இப்படி அதர்மம் பண்ணிவிட்டானே அப்படின்னு கோபமும் வருது. இந்த ரெண்டு பட்சிகளை பார்த்து ரொம்ப துக்கமும் வருது. அந்த கோபத்திலையும் துக்கத்திலையும் ஏதோ அவர் சாபம் மாதிரி, சாபம்னு கிடையாது, அவருடைய மனதிலிருந்து ஒரு வார்த்தையாக வருது வெளியில. மானிஷாத பிரதிஷ்டாம் தம் அகமஷாஷமதி சமாஹாம் யக்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹ் காமமோஹிதம் நிஷாதா. இது இந்த ஸ்லோகத்தை ரெண்டு விதமா பார்க்கலாம். முதல் அர்த்தம் நிஷாதா, ஏ வேடுவனே, கிரௌஞ்ச மிதுனத்துல காமத்தால மதிமயங்கின இவா ரெண்டு பேர்ல உன்னை நீ அவதீகி கொன்றாயே, அதனால நீ சாஸ்வதீகி சமாக நிறைய காலம் ஜீவனோடவே இருந்து கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கும்படி அந்த ஜீவன் நிறைய இருந்த ஒரு அவஸ்தையை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டார். இத சொன்னதும் தீ பார்த்திருக்கிறத இவருடைய மனசுல சொன்னது சொல்லிட்டார். இந்த பட்சியுடைய துக்கத்தை பார்த்து இவருக்கு தாங்கவும் முடியலையே, அப்படியே சிந்தனையில ரொம்ப ஆழ்ந்தாராம். ஆழ்ந்து இப்படி யோசிக்கிறா, நான் என்ன சொன்னேன் இப்போ, கோபத்தினாலேயோ துக்கத்தினாலேயோ என்ன சொன்னேன்னே தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு சிஷ்யன்கிட்ட கூப்பிட்டுட்டு சொல்றார். பாதபத்தோக்ஷர சமஹ தந்திரீலய சமன்வித சோகார்த்தஸ்ய பிரவிருத்தோ மே ஸ்லோகோ பவது நான்யதா. இங்க பாரு, சோகார்த்தஸ்யமே, நான் என்னுடைய துக்கத்தினால உண்டான இந்த வார்த்தைகள் எப்படி பாதபத்தா அழகா சமமா அக்ஷர சமஹ, பாதங்கள்னா ரொம்ப அற்புதமான வார்த்தைகளால அக்ஷரங்கள் எல்லாம் சமம் சமமா ஈக்குவலா இருக்கக்கூடியதா இருக்கு. தந்திரீலய சமன்விதா, வீணை கம்பியில எப்படி தாளத்துக்கு ஒத்தாப்புல மீட்டுவாளோ அதே மாதிரி இந்த பதங்கள் இருக்கே, இது ஸ்லோகமா ஆயிடுத்தே அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய சிஷ்யன்கிட்ட சொல்றார். சிஷ்யனும் அந்த முனிவரன் சொல்றத ஆமாம் ஆமாம் அந்த வாக்கியம் அப்பேற்பட்டதா இருக்கு, சந்தோஷம் இதாயிடுத்து, அந்த குரு இப்படி சொன்னது அப்படின்னதும் அந்த சிஷ்யனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அவ தீர்த்தத்துல நீராடி ஸ்நானம் பண்ணினதுக்கு அப்புறம் திரும்பி கிளம்புற, திரும்பி போறதையும் இதே சிந்தனை தான் அவருக்கு. எப்படி எனக்கு இந்த இது வந்தது, வார்த்தைகள் வந்து ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற சிந்தனையிலேயே இருந்தார். இப்படி அவருடைய ஆசிரமத்துல எத்தினதுக்கு அப்புறம் அவர் ஆசனத்துல இருந்து இப்படி யோசிச்சுட்டே இருக்கிறது நிறைய புராண பாராயணம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயம் யார் வரானாம், ஆஜகாம தத்தோ பிரம்மா லோக கர்த்தா ஸ்வயம் பிரபு சதுர்முகோ மகா தேஜா திரஷ்டும் தம் முனி புங்கவம். அப்போ லோகங்களை எல்லாம் சிருஷ்டிக்கப்படக்கூடிய பிரபு சதுர்முகா நான்முகனுமான மகா தேஜா மகா தேஜஸ்வியுமான பிரம்மா முனிஸ்ரேஷ்டனான அவரை வால்மீகிய பாக்கிறதுக்கு அங்க வந்தார். ஆஜகாம அங்க வந்தார். வால்மீகி என்ன பண்றார் மகர்ஷி, வால்மீகி ரத தம் திருஷ்ட்வா சஹசோத்தாய வாக்யத பிராஞ்சலி பிரணதோ பூத்வா தத்தௌ பரம விஸ்மித. அங்க வால்மீகி அவரை பார்த்ததும் எழுந்து நிக்கிறாராம். எழுந்து நின்று ஆச்சரியத்தோட மனசினால வார்த்தைகளை எல்லாம் அடக்கி, மனசையெல்லாம் அடக்கி, அவருடைய சிந்தனையெல்லாம் அடக்கி அவருக்கு கை கூப்பி பிராஞ்சலிகி ரெண்டு கையையும் சேர்த்து அஞ்சலி பண்ணி நின்னு இருந்தாராம். இன்னொட்டு பூஜையாமாச தன் தேவம் பாதார்த்தியாசன வந்தனை பிரணம்ய விதிவச் சைனம் பிருஷ்வா நாமயம் அவ்வயம். அந்த தேவனை வந்திருக்க கூடிய அந்த பிரம்ம தேவரை பாத்தியம் அர்க்கியம் ஆசனம் வந்தனம் போன்றதெல்லாம் வைத்து பூஜை பண்ணினார். இன்னொரு சாஸ்திரோக்தபரமா நமஸ்காரம் பண்ணினார். அக்ஷயமான க்ஷேமத்தை அவரை கேட்டுட்டு எப்படி இருக்கேள் அப்படின்னு கேட்டுட்டு சௌக்கியமா அவர் சாஸ்திரப்படி எல்லாம் பண்ணினார். அப்போ பகவான் பூஜை பண்ண அந்த பிரம்மதேவர் உட்கார்ந்திருந்தார், அமர்ந்தார். இன்னொரு மகர்ஷி வால்மீகியை பார்த்து நீங்களும் முக்காருங்கோ அப்படின்னு சொன்னார். இப்ப இதுல இருந்து என்ன புரியறது, நம்மளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒருத்தர் ஆத்துக்கு ஒருத்தர் வந்தார், அதிதியாக வந்தார் அப்படின்னா முதல்ல வந்ததும் நம்ம எழுந்து நிற்கணும், அது ஒரு மரியாதை. அதுக்கப்புறம் அவளுக்கு வேண்ட விதம் நம்மள என்ன கஷ்டங்களோ என்ன மனசுல இருந்தாலும் என்ன விசாரம் இருந்தாலும் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் வந்தவாளை கவனிக்கணும் என்ற விஷயத்தை தெரிவிக்கிறார் இங்க வால்மீகி மகர்ஷி. அவரை யதார்த்தமும் சாஸ்திரப்படி பூஜை பண்ணார். நூட்டு அவருக்கு ஆசனம் கொடுத்தார், அவருடைய க்ஷேமங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அவர் ஆசனத்தை கொடுத்து அவர் உட்கார்ந்தார். அவர் உட்காரு சொன்னதுக்கு அப்புறம் தான் இவர் உட்கார்றார் வால்மீகி மகர்ஷி. அப்படின்னா அதிதி அதிதி தேவோ பவா அப்படின்னு தானே, தெய்வம் தான் அது. அந்த தெய்வம் சொல்லற வரைக்கும் அப்பேற்பட்ட மரியாதை கொடுத்து பூஜை பண்ணி தர்மப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டித்தரார். இதுல இருந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மநாச மனஸ்யாத்யுபாவிஷதாசனே, பிரம்மாவுடைய அனுமதியினால உட்கார்ந்துட்டார். அவர் ஆசனத்துல உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்தாரே இல்லையோ, கண் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா வால்மீகிக்கு மனதுல இந்த சிந்தனை திருப்பி வரது. சிந்தனை எப்படி வந்தது, இந்த ஸ்லோகம் என்னது, நான் என்ன தப்பா சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் வந்துட்டே இருக்கு. இப்படி அந்த ரெண்டு அந்த கிரௌஞ்ச பட்சிகளை உன்னை கொன்னுட்டானே, எப்படி காரணமே இல்லாம கொல்லுவன் அவன் வேடுவன், என்னதான் வேடுவனா இருந்தாலும் ஒரு தர்மம் பார்க்காம இப்படி இல்லாம பண்ணிவிட்டானே அப்படின்னா ரொம்ப துக்கம் ஏற்படுறது. அந்த சமயத்துல இந்த மனசுல என்ன இவர் நினைச்சுட்டு இருக்கார், பிரம்மாவுக்கு தெரியாத மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, அதுக்கு வேண்டிதானே பிரம்மதேவர் வரவே செய்தார். அப்ப பிரம்மா சொல்றார், தமுவாச்ச ததோ பிரம்மா பிரஹதன் முனி புங்கவம் சோக ஏவம் ஸ்வயா பத்தோ நாத்திர காரிய விசாரணா. பிரம்மா மனுஸ்ரேஷ்டனானந்த பிரம்மா அவரை பார்த்து சிரித்துன்னு சொன்னார், நீங்க சொல்லப்பட்ட ஸ்வயா பத்தா சோகா ஏவ ஸ்லோகா ஏவ அத்த விசாரணா காரியான, நீங்க பண்ணப்பட்ட வார்த்தைகள் ஒரு மகத்தான யசஸ்கரமான ஸ்லோகம் தான்ப்பா, இதுல நீங்கள் கவலைப்படண்டாம். ஏன் பிரம்மதேவர் பெரிய ஸ்லோகமாக சொன்னார், ஏன்னா சரியா பார்த்தா மா நிஷாத பிரதிஷ்டாம் அப்படின்னு நிஷாதனை அந்த வேடுவனை திட்டுற மாதிரி அல்லவோ அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அல்லாமா அத வந்து இன்னொரு கோணில பாக்கலாமா. ஏன்னா நிஷாதன்னு முன்னாடி இருக்காதே, மா நிஷாத அப்படின்னு சேர்த்தது. மானா யாரு, ஸ்ரீ லக்ஷ்மி தாயார சொல்லறது, மா நிஷாத ஸ்ரீனிவாசா அப்படின்னு ஸ்ரீனிவாசனை கூப்பிட்டா இப்பா நீ கிரௌஞ்ச மிதுனாத் அப்படின்னா ராட்சச மிதுனம் அப்படின்னு அர்த்தம் ஆகுறது. ராட்சசர்கள் கிரௌஞ்சம்னா ராட்சசர்கள்னு சொல்லலாம். அதுல ராட்சச மிதுனத்துல இருந்து காம மோகிதம் ஏகம் அவதீகி, காமத்தால புத்தி இல்லாத புத்தி அற்றவனான ஒருவனை நீ வதம் பண்ணினாயே, அதனால யத்வம் அதனால நீ சாஸ்வதீகி சமாகா பிரதிஷ்டாம் ஆகமஹா அகமஹா அப்படின்னா, அதனால நீ நிறைய காலம் பிரதிஷ்டாம்னா கீர்த்தின்னு அர்த்தம் இருக்கு, கீர்த்தி அடைவாய் அப்படின்னு ஸ்ரீனிவாசனுக்கே ஒரு மங்களாசாசனம் மாதிரி நீ பண்ணியிருக்காய்ப்பா, அதனால நீ கவலைப்படாதே, அது ஒரு மகத்தான ஸ்லோகம் தான் என்று பிரம்மதேவர் சொல்றார். மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவிருத்தேயா சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் சர்வம் குரு துவம் ரிஷி சத்தம. ஏ பிராமணோத்தமா, நீங்கள் இந்த வாக்கு சொன்னே அது வந்து என்னுடைய அபிப்பிராயத்தினாலதான், என்னுடைய தாற்பயத்தினாலதான் நீ சொன்னாய். என்னுடைய சரஸ்வதி தேவி, என்னுடைய மனைவியான சரஸ்வதி தேவி உன்னுடைய நாக்குல வந்து இருந்தா, அதனாலதான் இப்படி ஒரு வார்த்தைகள் வந்திருக்கு. இதை வைத்து முனிசிரேஷ்டா ரிஷி சத்தமா நீ ராமருடைய சரிதம் பூர்ணமா எழுது, ராமஸ்ய சரிதம் சர்வம் குரு ராமருடைய சரிதம் பூரா எழுதுப்பா. தர்மாத்மானோ குணவதோ லோகே ராமஸ்ய தீமதஹ, தர்மாத்மாவும் லோகத்துல குணவானும் தீமானும் தைரியவானுமான ராமஸ்ய விரத்தம் ஸ்ரீராமருடைய கதையை நாரதார்த்தே சுதம் யதா கதைய, நாரத முனிட்டேன்னு நீ கேட்டே இல்லையோ அது அப்படியே நீ விஸ்தாரம் பண்ணி எழுதுப்பா. ரகசியம் ச பிரகாசம் ச யத்ருத்தம் தஸ்ய தீமதா ராமஸ்ய ச சௌமித்ரஹ சௌமித்ரேஹே ராட்சசானாம் ச சர்வஷஹ வைதேஹ்யாஶ்சைவ யத்ருத்தம் பிரகாஷாய திவாரஹ தச்சாப்யவிதிதம் சர்வம் விதிதம் தே பவிஷ்யதி. ராட்சசர்களுடையும் லக்ஷ்மண சகிதனுமான தீமானந்த ஸ்ரீராமருடைய ரகசியமும் வெளிப்படையும் பிரகாசம் பண்ணி கொண்டதுமான எந்த ஒரு விற்த்தாந்தமோ அது அதேபடி வைதேகியோடைய சீதாவுடைய பரஸ்யமான பிரகாசம் பண்ணக்கூடிய இல்லைன்னா ரொம்ப கூடமான ரகஹான ரொம்ப கூடமான விஷயங்கள் எல்லாமே நீ அறிவாய், பூர்ணமா உனக்கு தெரிய வரும். ஏன்னா ராமருடைய கதை நம்ம ராமாயணம் பாக்குறோம், அதுல ரகசியமான பல விஷயங்கள் உண்டு, நம்ம சொன்ன மாதிரி தத்துவார்த்தங்கள் பலதும் உண்டு, அது எல்லாமே உனக்கு தெரியும். பிரகாசம் அடைஞ்சதும் தெரியும், ரகசியமா இருக்க கூடதும் உனக்கு தெரியும். பா நதே வாக்மிதா காவியே காசித் அத்ர பவிஷ்யதி குரு ராம கதாம் புண்ணியாம் ஸ்லோக பத்தாம் மனோரமாம். நீ இப்ப பண்ணக்கு போறக்குன்ன காவியத்துல ஒரு வார்த்தை கூட பொய்யாகாது, வாஸ்தவம் அல்லாம இருக்காது. நீ பண்ண போன எல்லாமே சத்தியமா இருக்கும். ராமச்சரிதம் புண்ணியமான ராமகதையை அழகாகும்படியா மனோரமாம் மனோகரமாக ஸ்லோக ரூபம் ஸ்லோக ரூபமாக நீ பண்ணு. லோகத்துல மலைகளும் நதிகளும் எத்தனை காலம் நிற்குமோ அத்தனை காலமும் ஸ்ரீ ராமாயண கதை லோகம் பூரா விளங்கும் கண்டிப்பாக. யாவத் ராமஸ்ய சகதா சத்கிருதா பிரசரிஷ்யதி தாவத் ஊர்து மதஷ்சத்வம் மல்லோகேஷு நிவத்யதி. இது மட்டுமல்லாப்பா, நான் சொன்னேனே இந்த மலைகள் நதிகள் எல்லாம் எத்தனை காலம் இருக்கோ அத்தனையும் காலம் ராமாயணம் நிலநிற்கும் அப்படின்னு சொன்னேனே. அது மட்டுமல்லாமல் நீ பண்ணப்பட்ட இந்த ராமச்சரிதம் என்னுடைய உலகத்திலையும் அதஹா ஊர்வம் கீழையும் மேலையும் யாவத் பிரச்சரிஷ்யதி எத்தனை காலம் இருக்குமோ அது எத்தனை காலம் விளங்கின் இருக்கும்பா. திறமா நிவசிக்கும் நிவசியாமீனா திறமா இருக்கும்படியாக ஆகும் ராமாயணம். இத்தித்வா பகவான் பிரம்மா தத்ரைவாந்தரதீயதே ததஸ்தசிஷ்யோ பகவான் முனிர் விஸ்மயமாயையோ. இப்படியெல்லாம் பிரம்மதேவர் அந்த வால்மீகி முனிவரை பார்த்து சொல்லி அந்த பிரம்மர் அந்த அந்த க்ஷணமே அந்தரதீயத அந்தர்தானமானாராம். அப்போ பகவானான முனிவர சிஷ்யர்கள் எல்லாம் கூட்டிட்டு ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம். அவர் தஸ்ய சிஷ்யாஸ்தரஸ்தர்வே ஜகு ஸ்லோகமிமம் ஸ்லோகமிமம் புனகன் முமுகுர் முகுர் முகு பிரியமானஹ பிராகுஷ்ச பிருஷவிஸ்மிதாஹ. அது மட்டுமல்ல அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஆச்சரியத்தோட இந்த ஸ்லோகத்தை புனஹா புனஹா எகேன் அண்ட் எகேன் சொல்லிண்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் சந்தோஷத்தையும் அடைஞ்சாரு. ஓ இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சந்தோஷம் அடையறாராம். சிஷ்யர்கள் எல்லாம் சந்தோஷமா இருந்தார்கள். மேலும் அந்த பரமாத்ம நிஷ்டனான அந்த வால்மீகி முனிவருக்கு ஒரு போதம் வருது. என்ன போதம் அப்படின்னா நிச்சயமான புத்தி, கான்பிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நிச்சயமாக இந்த பரிபூர்ணமான ராமாயண காவியத்தை கிருஷ்ணம் ராமாயணம் காவியம் ஏதிருஷக அகம் கரவாணி நான் பண்ணுவேன், இந்த பரிபூர்ணமான ராமாயண காவியத்தை இப்படி நான் பண்ணுவேன் என்று ஒரு நிச்சய புத்தி உண்டாச்சு, ஜாதா உண்டாச்சு. உதார விருத்தார்த்த பதை மனோரமைஹி ததஸ்ய ராமஸ்ய சகார கீர்த்திமான் சமாக்ஷரை ஸ்லோக சதைர் யசஸ்வினஹ யசஸ்கரம் காவ்யம் உதார தீர்முனிஹி. கீர்த்திமான் கீர்த்திமானுமான உதாரதீஹி கம்பீரமான சயனம் உடைய கூடின முனிவர் கீர்த்திமானான ஸ்ரீராமரை பத்தி கீர்த்தியை பத்தி அந்த காவியத்தை பத்தி உத்தமங்களான விருத்தங்களும் அர்த்தங்களும் பதங்களும் நிறைஞ்சதான மனோகரமான அதுவும் சமாட்சரைகி சமமான அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதுமான நிறைய ஸ்லோகத்தை உண்டாக்கினார். ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோ பத்ன சார்த்த வாக்கிய பந்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசசிதசச்சவதம் சாமயத்வம். உபகத சமாச சந்தியோகம் அழகான உச்சிதமான ஆட்டான சமாசங்களும் சந்திகளும் கூடினதாக சம மதுர மதுரோபனார்த்த வாக்கியவத்தம் சமமான மதுரமான வாக்கியங்களை எல்லாம் சேர்த்து முனி பிரணீதம் முனிவரால அந்த வால்மீகி முனிவரால பண்ணப்பட்ட ரகுவர சரிதம் தசசிரசா தத்வதம் சன்ஷாமயத்வம். ரகுவரனுடைய சரித்திரத்தையும் ராவணனுடைய வதத்தையும் பிரத்யக்ஷமா அவர் எழுதுறதுக்கு மனதுல தீர்மானம் பண்ணினார். பிரத்யக்ஷமாச்சு அப்படிங்கிற மாதிரி விஷாமயுத்தம்னு சொல்லி இரண்டாவது சர்க்கம் பூர்த்தி ஆகிறது. இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே த்விதீய சர்க ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. இப்படி அவருக்கு போதம் வருது, புத்தி வருது, திரபுத்தி வருது ராமருடைய சரித்திரம் பண்ணணும் என்று. அப்போ மூணாவது சர்க்கத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சமாதியில ராமச்சரித்திரத்தை தெரியறார் இந்த வால்மீகி முனிவர். அந்த தர்மாத்மாவான தர்மயுக்தமான பரிபூர்ணமான அந்த காவியத்தை பூரா சாராம்சம் பூரா நாரத மகர்ஷிட்டே வந்து கேட்டுட்டார். பிரம்மதேவரும் சரஸ்வதி தேவி நாக்கில வந்து ஒரு ஸ்லோகத்தை துவற்றி வைத்தார். மேலும் பிரம்மா தேவரே வந்து நீ ஸ்லோகம் பண்ணு, ராமச்சரித்திரம் பண்ணு என்று அருள் பண்ணினார். இதுக்கு மேல என்ன வேணும் என்று ஸ்திர புத்தியோட அந்த காவியத்தை சாராம்சம் பூரா கேட்டதுக்கு அப்புறம் தீமானான தீமதா தஸ்ய தீமானான ஸ்ரீ ராமருடைய விருத்தாந்தத்தை பத்தி சொன்னாரே, அதை பத்தி மேலுக்கு மேலுக்கு மேல் வியக்தமா வியக்தம் அன்வேஷத்தை வியக்தமா யோசிச்சுட்டே இருந்தாராம். மேலுக்கு மேல் அவருக்கு என்ன ராமாயணத்தை பத்தி என்ன சிந்தனை பண்றார் அப்படிங்கறது மூணாவது சர்க்கத்துல பூர்ணமா பார்க்கலாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகீம் மகிஷாஹ கோபிராமணேபிர் சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது பர்ஜன்யா பிருத்திவீ சத்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரினஃ சந்து புத்ரினஃ சந்து பௌத்ரினஃ அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி பிரவித்தரம் ஏகைகமக்ஷரம் ப்ரோக்தம் மகாபாதகநாசனம் ஷண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவமா சயாதி ப்ரஹ்மணஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாஃ பதயே நமஹ யன்மங்கலம் சஹஸ்ராக்ஷே சர்வதேவ நமஸ்க்ருதே வ்ருத்தநாஷோ சமபவத் தத்தே பவது மங்களம் யன்மங்கலம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் குராம் அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யாங்னதோ வஜ்ரதரஸ்யதே அதிதிர் மங்களம் பிராதாத் தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசா யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம் ரிஷயஸ் சாகரா த்வீபா வேதாலோகா திசஷ்டதே மங்களானி மகாபாஹோ திசந்து தவ சர்வதா காயேன வாஜா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய.